பரம்பரையில் மூத்தவராம் எங்க கருப்பு பேயோட்டம் சூரரே எங்க வீர கருப்பரே. கருப்பு உருவ ஒண்ணு தலைஜெரிக்க ஆடி வர ஓட்ட வாச விட்டு ஆவேசமா ஓடி வர சங்கிலி பரம்பரையில் மூத்தவராம் எங்க கருப்பு பேயோட்டம் சூரரே எங்க வீர கருப்பரே. கம்பீரமாய் வாரும் ஐயா கருமுனி